சரி. உதிக்கும் உலையில் உறுதி என ஊதை பொங்க கொதிக்கும் மனம். அவனது மனம் கொதிக்கிறதா? கொல்லன் உலைக்களத்தில் அவன் அந்த துருத்தியை ஊத ஊத நெருப்பு எப்படி வேகமாக பற்றி எரிகிறதோ அதுபோல என் மனம் இங்கு நடக்கின்ற சம்பவங்களை பார்த்து கொதிக்கிறது. உதிக்கும் உலையில் உறுதி என ஊதை பொங்க கொதிக்கும் மனம் என்று தன் மனத்தை குறித்து கூறுகிறான். உதிக்கும் உலையில் உறுதி என்பதை உலையில் உதிக்கும் உறுதி என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உலையில் தோன்றுகின்ற மிக்க நெருப்பு, உறுதி என்பது மிக்க நெருப்பு என்ற பொருளில் வருகிறது. உரு என்ற அந்த அடை மிகுந்த என்ற பொருளில் வருகிறது. உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்ற அந்த திருக்குறளில் உருபசி என்பது மிக்க பசி என்ற பொருளில் வந்திருப்பது போல, இங்கே உரு என்பது மிகுதி குறித்து வந்திருக்கிறது. உறுதி மிகுந்தது, உலையில் உதிக்கும் உறுதி, கொல்லனுடைய உலைக்களத்தில் தோன்றுகின்ற மிகுந்த நெருப்பு என என்று சொல்லும்படியாக, ஊதை பொங்க கொதிக்கும் மனம், பெருமூச்சு வெளிப்பட கொதிக்கின்ற மனம் என்று சொல்லுகிறான். மனம் கொதிக்கும் போது மூச்சுக்காற்று வேகமாக வெளிப்படும். மூச்சுக்காற்றுக்கும் மனத்தின் உணர்வுகளுக்கும் சம்பந்தம் உண்டு. எனவேதான் யோக மார்க்கத்தில் மூச்சை ஒழுங்குபடுத்தினால் மனத்தை அமைதிப்படுத்தி விடலாம் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சியின் மூலம் மனத்தை செம்மைப்படுத்தும் ஒரு வழிமுறையை யோக மார்க்கத்தினர் சொல்லுகின்றனர். மனம் கொதிக்கும் போது மூச்சுக்காற்றினுடைய இயல்பு நிலை மாறிப்போய்விடும், வேகமாக வெளிப்படும். மன அமைதியாக இருக்கும்போது மூச்சு சீராக இயங்கும். இங்கு இவன் மனம் இப்போது கொதிக்கிறது. அந்த கொதிப்புக்கு தகுந்தாற்போல் அவனிடமிருந்து பெருமூச்சு வருகிறது. ஊதை என்பது காற்று என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அது சில நேரங்களில் வாடைக்காற்று என்ற பொருளிலும் வரும், சில இடங்களில் பொதுவாக காற்று என்ற பொருளிலும் வரும். ஊர்சனம் தூங்கிடுச்சு, ஊதை காற்றும் அடிச்சிடுச்சு என்று சொல்லும்போது அங்கு ஊதை காற்று என்பது வாடைக்காற்று என்ற பொருளில் வருகிறது. அப்படி சிறப்பாக வாடைக்காற்று என்ற பொருளை தரக்கூடிய அந்த சொல் சில இடங்களில் பொதுவாக காற்று என்ற பொருளை மட்டுமே குறித்து நிற்கும். இங்கு காற்று என்ற பொருளை மட்டுமே குறித்து அது இலக்குவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பெருமூச்சை குறிக்கிறது. உதிக்கும் உலையில் உறுதி என ஊதை பொங்க கொதிக்கும் மனம் எங்ஙனம் ஆற்றுவேன்? அப்படி கொதிக்கின்ற என் மனத்தை நான் எவ்வாறு ஆற்றுவேன், தங்கிய வைப்பேன்? என்னால் முடியவில்லையே. தன் இயலாமையைச் சொல்லுகிறான். அண்ணா, உன் பேச்சை கேட்டு நான் அமைதியாகி விடுவேன், ஆனால் என் மனம் கேட்கவில்லையே. என்னால் என் மனத்தை அமைதிப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லையே என்று சொல்லுகிறான். கோள் இழைத்தாள் மதிக்கும் மதியாய் முதல் வானவர்க்கும் வலிதாம் விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்றான். நீ விதியைச் சொல்கிறாய், விதி மீது பழி போடுகிறாய். விதியாவது மதியாவது அந்த விதிக்கும் விதியாக என்னுடைய வில்லாற்றல் இருக்கிறது, அதை நீ பார்ப்பாய். அந்த கைகையினுடைய மதிக்கும் மதியாகவும் என் வில் இருக்கிறது, அதையும் நீ பார்க்கப் போகிறாய். அவள் சாமர்த்தியமாக செயல்பட்டு உனக்குரியதை கவர்ந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கலாம். அவளுடைய மதியை ஒன்றுமில்லாமல் செய்து அவளுடைய எண்ணத்தை தவிடுபொடியாக்கக்கூடிய வல்லமை என்னுடைய வில்லுக்கு இருக்கிறது. கோள் இழைத்தாள் மதிக்கும் மதியாய். இங்கு கோள் இழைத்தாள் என்பது கைகையை குறிக்கக்கூடிய சொற்றொடர். கோள் என்பது வஞ்சகம் என்ற பொருளில் இங்கு வந்திருக்கிறது. கோள் என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. இடத்திற்கு ஏற்ப பொருள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் கோள் இழைத்தாள் என்பது வஞ்சகம், சதி போன்றவற்றை செய்தவள் என்ற பொருளில் வருகிறது. கோள் என்பது வஞ்சகம் அல்லது சதி என்ற பொருளில் வந்திருக்கிறது. சதி செய்தவளாகிய அந்த கைகையினுடைய மதிக்கும் மதியாக அவளது அந்த சாமர்த்தியமான அறிவு எந்த நேரத்தில் எப்படி வரத்தை பெற்று நாட்டை தன்வசமாக்கி விடலாம் என்ற அவளுடைய அந்த கணக்கு போடக்கூடிய அந்த மதி, அந்த மதிக்கும் மதியாக என்னுடைய வில் அமையப் போகிறது. முதல் வானவர்க்கும் வழிதான் விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில். முதல்வானவர் என்பது தேவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த மும்மூர்த்திகளை குறிக்கிறது. முதல்வானவர், வானவர் என்றால் வானில் இருக்கக்கூடிய தேவர்கள். அதில் முதல்வானவர் என்ற சொற்றொடர் முதன்மையான தேவர்களாகிய மும்மூர்த்திகள் பிரம்மா, திருமால், சிவன் இவர்கள். முதல் வானவர்க்கும் வழிதாம், அங்கு ஒரு அளபடை வந்திருக்கிறது. வழிதாம் என்று சொன்னாலே போதும், வழிதாம் வலியதாம் என்று அர்த்தம். வழிதாம் வலியதாம் என் வில், அந்த மதிக்கும் மதியாய் முதல் வானவர்க்கும் வழிதாம் என் வில். அந்த இந்த அடையெல்லாம் அந்த வில் என்பதோடு போய் சேரும். கைகையினுடைய மதிக்கும் மதியாக மும்மூர்த்திகளுக்கும் மிக்க வலிமை மிக்கதாக, மும்மூர்த்திகளை விடவும் வலிமை மிக்கதாக, அதாவது மும்மூர்த்திகளுக்கும் வலிமையானதாக, அவர்களால் கூட எதிர்க்க முடியாத வலிமை உடையதாக இருக்கக்கூடிய என் வில்லினுடைய தொழில் காண்டி நீ காண்பாயாக. தன் வில்லுக்கு அடை கொடுக்கிறான், மூன்று அடைகள் கொடுக்கிறான். கைகையினுடைய மதிக்கு மதியாய் இருக்கக்கூடியது மும்மூர்த்திகளுக்கு கூட வெல்ல முடியாத வலிமை மிக்கதாக இருப்பது, விதிக்கும் விதியாக இருப்பது, விதிக்கும் விதியாகும் என் வில். ஆக வில்லுக்கு, தன் வில்லுக்கு மூன்று அடைகள் கொடுத்து அப்படிப்பட்ட என்னுடைய வில்லின் வேலையை இனிமேல் நீ பார். கைகையினுடைய மதியை நான் தவிடுபொடி ஆக்கிவிடுவேன். நீ விதி என்று சொல்லுகிறாயே, அதை மாற்ற முடியாது என்கிறாயே, அதை நான் மாற்றி காட்டுகிறேன். நான் அதன் போக்கை திருப்பி காட்டுகிறேன். என் வில்லின் ஆற்றலால் அதை நான் நடத்தி காட்டுகிறேன். அதை நீ பார் என்று தன்னுடைய வீரத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவனாக கோபத்தின் உச்சத்தில் இருந்து இந்த சொற்களை வெளிப்படுத்துகிறான் இலக்குவன். அவன் இங்கு அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தையாக இருக்கிறது. விதிக்கும் விதி, இப்படி பேசக்கூடிய ஒரு மரபு, ஒரு எதிர்மறை சொல்லோடு இன்னொரு எதிர்மறை சொல்லை சேர்த்து பேசக்கூடிய ஒரு மரபு தொன்று தொட்டு இருந்து வருகிறது. இப்போ திரைப்படத்தில் கூட சவால் விடுவார்கள் கதாநாயகர்கள், நான் கெட்டவனுக்கு கெட்டவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதே போல ஒரு சொற்றொடர் விதிக்கு விதி, விதிக்கே விதி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்கதாக என் வில் இருக்கிறது என்று சொல்கிறான். இப்படி பேசக்கூடிய பாணி திருவள்ளுவரிடமே காணப்படுகிறது. ஒரு எதிர்மறை சொல்லை இன்னொரு எதிர்மறை சொல்லை கொண்டு சேர்த்து சொல்லி அங்கு ஒரு புதிய கருத்து புலப்படும்படி சொற்றொடரை அமைக்கக்கூடிய பாணி திருவள்ளுவர் இடத்திலேயே நாம் பார்க்கிறோம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பர், துன்பத்திற்கு துன்பப்படாதவர் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இது அங்கேயே நாம் பார்த்து விடுகிறோம் வள்ளுவரிடமே. அந்த ஒரு பாணி தான் இந்த விதிக்கும் விதியாகும் என்பது. துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பர் என்று வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த பாணி இங்கு கம்பரிடமும் பார்க்கிறோம். இது இப்போது கூட நடைமுறையில் சில நேரங்களில் சாதாரண மனிதர்கள் கூட இவ்வாறு பேசுகிறார்கள். நான் யமனுக்கே யமன் என்றெல்லாம் சொல்லுபவர்கள்லாம் இருக்கிறார்கள், நாம் கேட்கிறோம் அல்லவா. பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறந்தபோது கண்ணதாசன் ஒரு கவிதை பாடினார். அதில் இந்த தொனி இருக்க காண்கிறோம் அந்த கவிதையில். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீ ஒரு நாள் சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கு ஒரு நாள் தீ மூட்டி பாரோமோ என்று அந்த கவிதைகளில் வரிகள் வரும். அந்த வாக்கிய அமைப்புகள் எல்லாம் இந்த தொனியில் அமைந்தவை தான். சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, தீயே உனக்கொரு நாள் தீ மூட்டி பாரோமோ, சஞ்சலமே நீயும் ஒரு நாள் சஞ்சலத்தை காணாயோ. ஆக இப்படியாக இந்த பாடல் ஒரு நயமான வார்த்தை சேர்க்கையால் உருவான பாடலாக இருக்கிறது. இலக்குவனுடைய கோபத்தை அப்படியே வார்த்தைகளால் நம் கண்முன்பு கொண்டு வந்து காட்டிவிடுகிறார் கம்பர். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் இந்த காண்டி என்ற வார்த்தை முன்னிலை ஏவல் வினை, காண்பாயாக என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. என்னுடைய வில்லின் வேலையை நீ பார்ப்பாயாக. என் வில் கைகையினுடைய மதிக்கு மதியாக இருக்கக்கூடியது, மும்மூர்த்திகளுக்கும் வெல்லப்பட முடியாத வலிமை வாய்ந்தது, விதிக்கே விதி அமைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட என் வில் நின்னுடைய வேலை என்னவென்று நீ கூடிய சீக்கிரத்தில் பார், எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்தி விடுகிறேன். உனக்கு துரோகம் செய்தவர்களை தொலைத்து கட்டிவிட்டு உனக்கு உரியதை உனக்கே நான் பெற்று தந்து விட போகிறேன் என்னும் விதமாக இலக்குவன் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறான். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அந்த வலிதாம்க்கு வந்து விளக்கம் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமாயா? அதுக்கப்புறம் ஆமாம், அதோட அது இலக்கணம் அது சொல்லுங்க. இயல்பாக இருக்க வேண்டும் என்றால் வலிதாம். இப்போ எளிதாம் எளிதாம் என்று சொல்கிறோம் அல்லவா, எளிது என்பதிலிருந்து எளிதாம் என்று வருவது போல வலிது என்ற சொல்லிலிருந்து வலிதாம் என்பது வருகிறது. அந்த ஆம் என்பது அதோடு செல்கிறது. வலிது ஆகும் என்ற அர்த்தம். வலிதாம் என்றால் வலிது ஆகும். அதில் இடையில் ஒரு எழுத்து அளபடையாக மாறுகிறது. அந்த லி குறில் வலிதாம் வ லி லி குறில் அப்புறம் தாம் என்று வரும், அவ்வளவுதான். அங்கே அந்த லீ நெடிலாக மாறி அளபடை சொல்லாக ஈ, அந்த உயிர் எழுத்து ஈ கூடுதலாக இணைந்து அது அளபடையாக மாறுகிறது. ஏன் அளபடையாக அங்கு மாற்றியிருக்கிறார் என்றால், அங்கு கம்பருக்கு இந்த இடத்தில் செய்யுள் ஓசையை நிறைப்பதற்கான தேவை இருக்கிறது. அதற்காக அவர் இவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார். சரி ஐயா, இங்க வலிதாம்க்கு பொருள் என்னய்யா இந்த இடத்துல? வலியதாம் என்ற அர்த்தம். வலியதாம் வானவர்க்கும் வலியதாம் என்வில், அதாவது அந்த மும்மூர்த்திகளுக்கும் வலியதாக இருக்கக்கூடியது என்வில். அவர்களுக்கும் வலியதாக இருக்கிறது என்றால் அவர்களாலையும் வெல்லப்பட முடியாத வலிமை உடையதாக இருக்கிறது என்றார். மும்மூர்த்திகளும் சேர்ந்து வந்தால் கூட, சேர்ந்து வந்து இவனோடு போரிட்டால் கூட இந்த வில்லுக்கு எதிராக அவர்கள் நிற்க முடியாது. இந்த வில், என்னுடைய இந்த வில் அவர்களால் கூட வெல்லப்பட முடியாத வலிமை உடையதாக இருக்கிறது. வலிதாம் என்று சொல்கிறார். வலிதாம் என் வில், வலிதா வலியது ஆகும் என் வில் என்று அர்த்தம். ஆகும் என்பது ஆம் என்று வந்திருக்கிறது. வலிது ஆகும் என் வில். சரி ஐயா. ஐயா, அதே போல் கோல் இழைத்தாள்னு இருக்குல்ல ஐயா, அதுல இழைத்தாள் வந்து வினையாளனுடைய பெயர். செய்தாள், செய்தாள் என்று அர்த்தம். தீங்கு இழைத்தான் என்றெல்லாம் நாம் இப்போது சொல்லுகிறோம் அல்லவா. அந்த இழைத்தல் என்ற வார்த்தையை இப்போது கூட நாம் பயன்படுத்தத்தான் செய்கிறோம். தீங்கு இழைத்து விட்டார், நன்மை இழைத்து விட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். சரி ஐயா, இல்ல அது வினையாளனையும் பெயரா ஐயா, என கோல் இழைத்தாள் ஆமாம், சரியாக அதிகம் வரும். சரியாக சொன்னீர்கள். அது வினையாளனையும் பெயர், பெயர் தான். இழைத்தாள் என்பது வினையாளனையும் பெயர். இழைத்தல் என்ற வினையை செய்தவளை குறிப்பதனால் அது வினையாளனையும் பெயர். சரி, அதே போல் கடைசி கேள்வி ஐயா, காண்டின்றது வந்து ஏவல் முன்னிலை வினைமுற்றுன்னு சொன்னீங்கல்ல ஐயா, அது ஆமாம், ஒருமையா பன்மையா? ஒருமை, ஒருமை முன்னிலை, ஒருமை முன்னிலை, ஒருமை ஏவல் வினைமுற்று. சரி ஐயா, அது நம்ம மரியாதையோட கூறணும் இல்லைனா காண்டீர், பன்மையா? காண்டீர் என்று சொல்லணும். காண்டீர். காண்டீர், காண்டீர். சரி, இப்போது காண்டீர் என்று நாம் சொல்வோம். இப்போது காண்பாய் என்று சொல்வோம். அது ஒருமையில் சொல்ல வேண்டும் என்றால் காண்பாய் என்று சொல்வோம். பன்மையில் சொல்ல வேண்டும் என்றால் காண்பீர் என்று சொல்வோம். இது இலக்கிய நடை, காண்டி என்பது. அதை பன்மையில் சொல்ல வேண்டும் என்றால் காண்டீர் என்று சொல்லும் சொல்ல வேண்டும். நன்றி. ஐயா, ஒரு கேள்வி. இங்க வந்து இந்த கெட்டவனுக்கு கெட்டவன் சொன்னீங்களே, அது வந்து ஆ, கெட்டவனையோட கெட்டவனுக்கு மட்டும் கெட்டவன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கணுமா, இல்லை கெட்டவனோட நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை எடுத்துக்கணுமா ஐயா? ரெண்டு விதம், ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்லுபவர் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து. அது கெட்டவனு, கெட்டவனை விட கெட்டவன் அப்படியும் எடுப்பதற்கு அங்கு இடம் இருக்கிறது. கெட்டவனுக்கு மட்டும் கெட்டவன் என்றும் எடுப்பதற்கு இடம் இருக்கிறது. எப்படி வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்க அது யார் சொல்லுகிறார் என்பதை பொறுத்து. ஐயா, இதுல முதல் அந்த ஒரு வார்த்தை, அது வந்து அது ஒரு நிரப்புறதுக்காக அசை சொல்லாது. எது அந்த உதிக்கும் மதிக்கும் என்றால், மதியாய் முதல் வானவர்க்கும் முதல், முதல் வலிமைதான். வானவர் என்பது அந்த வானவருக்கு அடை. முதல் வானவர் என்பது முதன்மையான வானவர்கள், அதாவது அந்த மும்மூர்த்திகள். தேவர்கள் பலர் இருக்கிறார்கள். 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுவார்கள். புராணங்களில் பல கணக்குகள் சொல்லப்படுகின்றன. அதில் முதன்மையானவர்கள் இந்த 3 பேர், பிரம்மன், திருமால், சிவன். எனவே இவர்கள் முதல் வானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், மும்மூர்த்திகள். முதல் என்பது வானவர்களுக்கு அடை. அதே போல வலி என்றால் சொன்னீங்களா, வலி என்றால் வலி வலி. என்றால் வலிமை, ஓ, வலிது என்று நாம் சொல்லலாம். எளிது, வலிது என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அல்லவா. அது மிகவும் வலிது, இது மிகவும் எளிது என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அதிலிருந்து தான் வருகிறது. வலிதாம், வலிது ஆகும், அவர்களுக்கும் வலிது ஆகும் என் வில். அந்த முதல் வானவர்களுக்கும் வலிது ஆகும் என் வில். ஆ சரி. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். வலி என்றால் நம்ம வலிமையும் சொல்ல, அதே மாதிரி இந்த இப்போ காலத்துல வலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு உடல் வலி வலிக்கிறது. இப்போது அது, மாமா, அது இப்போது வலி என்பதற்கு வேதனை என்ற ஒரு பொருள் மட்டும்தான் பெரும்பாலும் நடைமுறையில் இருக்கிறது. வலி என்பதற்கு வலிமை என்ற ஒரு பொருளும் உண்டு. அந்த வலியில் இருந்து தான் வலிமையே வருகிறது. இப்போது அந்த மை என்ற விகுதியை சேர்த்து மட்டும் நாம் பயன்படுத்துகிறோம் அந்த சொல்லை. வலி என்றாலே வலிமை என்ற பொருளும் உண்டு. இப்போது நாம் அதை வேதனை என்ற பொருளில் மட்டுமே, வேதனை, நோவு என்ற பொருளில் மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஐயா, இதுல 5 சீர்கள் இருக்குல்ல ஐயா, இது வந்து ஆமாம், இது கலித்தொகைன்னு. கலித்துறை தான், கலித்துறை. கலித்துறை. ஆமாம், சென்ற பாடல் போன்றது தான் இந்த பாடல். சரி, அடுத்த பாடல் போகலாமா ஐயா? ஆ இப்படி இலக்குவன் சொன்னவுடன் ராமன் மீண்டும் இலக்குவனை சாந்தப்படுத்தக்கூடிய சொற்களை பேசுகிறான். என்ன நீ பேசுகிறாய்? வேதம் பயின்ற உன் நாவில் இருந்து இத்தகைய வார்த்தைகள் வரலாமா? நம்முடைய பெற்றோர்களை குறித்து அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை நீ பிரயோகிக்கலாமா? தாய் தந்தையரை கோபிப்பது தக்கதாகுமா? சிந்தித்துப்பார். என்று சொல்லுகிறான். அதற்கு இலக்குவன் என்ன சொல்லுகிறான் என்றால், எனக்கு தாயும் நீயே, தகப்பனும் நீயே, என் தலைவனும் நீயே, உனக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு எதிரிகள் தான் என்று அவன் அதற்கு பதில் சொல்கிறான். தாய் தகப்பன் மீது கோபம் கொள்ளலாமா என்று ராமன் கேட்கிறான். ராமனுக்கு இலக்குவன் என் தாய் தகப்பனே நீதான் என்று பதில் சொல்கிறான். ஆக ராமன் சொல்லக்கூடிய சமாதானங்களுக்கெல்லாம் எதிர்கருத்து கூறி அதை உடைத்து கொண்டே இருக்கிறான் இலக்குவன். எல்லாம் விதிதான் என்று சொன்னால் விதிக்கும் விதியாகும் என் வில் என்று எதிர்கருத்து பேசுகிறான். தாய் தகப்பன் மீது கோபப்படுவது தகாது என்று சொன்னால் என் தாய் தகப்பனே நீதான், உன் மீது எதிர்வினை ஆற்றுபவர்கள் எனக்கு எதிரிகள் என்று பதில் சொல்லுகிறான். உடனே ராமன் இப்படி இலக்குவன் சொன்ன பதிலுக்கு என்ன மறுமொழி சொல்லுகிறான் என்றால், என் தந்தை கொடுத்த வரத்தால் பரதன் அரசை பெறுகிறான், நான் தவத்தை பெறுகிறேன். தவம் செய்வதை விட எனக்கு இந்த அரசாட்சி நல்லதாக தெரியவில்லை, தவம்தான் எனக்கு சிறந்ததாக தெரிகிறது. நான் அதை தேர்ந்தெடுத்து விட்டேன். இதில் நீ கோபப்படுவதற்கு காரணம் இல்லை. நான் அதை ஏற்க மறுத்தால் என் தந்தை எனக்கு கொடுத்த அந்த தவத்தை, காடு சென்று தவம் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நான் ஏற்க மறுத்தால் நீ கோபம் கொள்வதில் அர்த்தம் இருக்கிறது. நான் அதை ஏற்றுவிட்டேன். எனக்கு அரசாட்சியை விட தவ வாழ்க்கை தான் சிறந்ததாக தெரிகிறது. நான் அதை தேர்ந்தெடுத்து விட்டேன். எனக்கு இதைவிட நல்லது எதுவும் கிடையாது. எனக்கு நல்லதுதான் என் தந்தை கருதி இருக்கிறான் என்று ராமன் பதில் சொல்கிறான். நான் தந்தை சொல்லை இப்படி சொல்லிக்கொண்டே வருபவன் கடைசியில் எதை சொன்னால் இலக்குவன் கட்டுப்படுவானோ அதை சொல்லுகிறான். பொதுவாக நடைமுறையிலும் நாம் பார்க்கிறோம், ஒருவரை சமாதானப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை பல்வேறு விதமாக நாம் செய்வோம். கடைசியில் ஒரு அஸ்திரத்தை பிரயோகிப்போம். அதுவரைக்கும் அதை பிரயோகிக்காமல் வைத்து கொண்டிருந்து விட்டு கடைசியில் அதை சொல்லி அவரை கட்டுப்படுத்தி விடுவோம். இது நடைமுறையில் நாம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்க கூடிய ஒன்றுதான். அதை போன்ற ஒரு கடைசி அஸ்திரத்தை ராமன் பிரயோகிக்கிறான். அதை பிரயோகித்த பிறகு லக்குவனால் அதன் பிறகு தன்னுடைய எண்ணப்படி செயல்பட முடியாமல் அடங்கி விடுகிறான். ராமன் சொல்லுகிறான், தந்தை சொல்லை நான் கடக்க மாட்டேன், என் சொல்லை நீ கடக்கலாமா என்று சொல்லுகிறான். அண்ணனாகிய என் வார்த்தையை நீ தட்டலாமா? அமைதியாயிரு என்று சொல்லுகிறான். இதை சொன்ன பிறகு இலக்குவனால் வேறு எதுவும் பேச முடியவில்லை. அண்ணனாகிய நான் சொல்லுகிறேன், அமைதி பெறு, ஆத்திரம் கொள்ளாதே, சாந்தமாகு என்று சொன்ன அந்த கணத்திலேயே வேறு வழி இல்லாமல் போய்விடுகிறது இலக்குவனுக்கு. அண்ணன் தான் தனக்கு தாய் தகப்பன் என்று சொன்னான் சற்று முன்பு. நீதான் என் தாய் தந்தை, நீதான் என் தலைவன், நீதான் என் கடவுள் என்ற அளவிற்கு அண்ணனை உயர்த்தி பேசினான். அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அந்த அளவிற்கு அண்ணனை அவன் இதயத்தில் வைத்து பூசிக்கிறான். இப்போது அந்த அண்ணன் சொல்லுகிறான், என் வார்த்தையை நீ கடக்கலாமா? என் உத்தரவை நீ தட்டி நடக்கலாமா? அமைதியாக இரு என்று சொல்லுகிறான். இதை கேட்ட பிறகு இலக்குவனால் வேறு எதிர் வார்த்தை பேச முடியவில்லை. கட்டுப்பட்டு கொதித்து வரக்கூடிய ஒரு கடல், ஆழி பேரலை பேரலையாக பொங்கி வரக்கூடிய கடல், கரையை கடவாமல் உள்ளுக்குள்ளாக கட்டுப்பட்டு விடுவது போல அவன் கட்டுப்பட்டு விட்டான் என்று கம்பர் சொல்லுகிறார். இவ்வாறு தம்பியை சமாதானப்படுத்திவிட்டு அவனை அழைத்து கொண்டு சுமந்திரையிடம் செல்லுகிறார்கள் இருவரும். விடைபெற்று கானகம் செல்வதற்காக சுமந்திரையிடம் செல்கிறார்கள். இலக்குவனின் தாயாராகிய அந்த பெருமாட்டியிடம் இந்த இருவரும் செல்லுகிறார்கள். ஐயா, இந்த இடத்துலயே இலக்குவணனும் ராமரோட காட்டுக்கு செல்வார்னு முடிவு எடுத்துட்டாங்களா ஐயா? அது ராமன் எங்க போனாலும் இலக்குவன் நிழல் போல உடன் வந்து விடுவான். இலக்குவன் இன்னும் அடுத்த சில பாடல்கள் தள்ளி, இலக்குவனை நீ இங்கேயே இரு, இலக்குவனும் கூட சேருகிறான். அங்கிருந்து மர உரி வருகிறது. தரிப்பதற்கு மர உரி அனுப்பி வைக்கிறாள் கைகேயி. அதை இலக்குவனும் அணிகிறான். அவன் அணிவதை பார்த்து, நீ என்னுடன் வர வேண்டாம், நீ இங்கு உட்கார அமர்ந்து தந்தைக்கு உதவியாக காரியங்கள் செய்து கொண்டிரு என்று ராமன் சொல்லுகிறான். லக்குவன் அதை மறுத்து உரைத்துவிட்டு ராமனோடையே செல்லுகிறான் என்று கதை வரும். இங்கு முடிவெடுக்கவில்லை, இன்னும் சரி. முடிவெடுக்கவில்லை. இப்போது சுமத்திரையிடம் செல்கிறார்கள் ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் சேர்ந்து போவதாக இல்லை. ராமன் மட்டும்தான் இப்போது மனதளவில் தான் போவதாக எண்ணி இருக்கிறான். ஆனால் இலக்குவன் மனதிற்குள் தீர்மானித்திருப்பான், ராமன் எங்கு சென்றாலும் தான் அவனோடு நிழல் போல பின்தொடர வேண்டும் என்று இலக்குவன் தீர்மானித்திருப்பான். ஆனால் ராமன் அவனை கூட்டிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. இலக்குவனாகத்தான் ராமனுக்கு பின்னாடி வருகிறான், அண்ணனை விடாமல் வருகிறான். அந்த பகுதிதான் என்னை அடுத்து வரப்போகிறது. இப்போது ரெண்டு பேரும், அதாவது ராமன் இங்கு செல்கிறான், எங்கு சுமத்திரையை நோக்கி செல்கிறான். ராமன் செல்லும்போது கூட இலக்குவனும் செல்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமன் எங்கு போனாலும் போவான் அல்லவா இவன் கூடவே. இப்போது ஒரு முக்கியமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. ராமன் இந்த ராஜ்யத்தில் இருந்து விடைபெற்று வெளியேறப் போகிறான். இந்த நேரத்தில் இலக்குவன் அவனை பிரிய மாட்டான், நிச்சயமாக பிரிய மாட்டான். எப்போதும் கூடவே இருக்கக்கூடியவன். அண்ணனை தனியாக காட்டிற்கு அனுப்பிவிடுவானா என்ன? எனவே ராமன் போகிற இடத்திற்கு இவனும் கூடவே தானாகவே போகிறான். அவன் சுமந்திரையை நோக்கி போகிறான், இவனும் கூடவே போகிறான். சுமந்திரை மிகவும் வருந்துகிறாள். நடந்த நிகழ்வை கேள்விப்பட்டு ராமன் காடையக போகிறான் என்ற அந்த கவலைக்குரிய செய்தியை செவியுற்று மிக்க மனம் கவலை தோய்ந்து ஆற்றாமையால் புலம்பி வருந்துகிறாள். அவளை நோக்கி, அந்த வருந்தக்கூடிய அந்த சுமத்திரையை நோக்கி ராமன் ஆறுதல் சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. 153வது பாடல். காண்புக்கிடினும் கடல்புக்கிடினும் கழிவேர், வான்புக்கிடினும் எனக்கண்ணவை மான் அயோத்தி, யான்புக்கது ஒக்கும் எனையார் நலியிற்கும் ஈட்டார், ஊன்புக் குயிர்புக் குணர்வுக் குலையற்க என்றான். நான் காட்டிற்கே போனாலும் சரி, கடலுக்கு நடுவே போய் வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் சரி, வானத்தில் போய் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் சரி, எனக்கு அவையெல்லாம் அயோத்திக்கு சமானமானது தான். வேறுபாடு எதுவும் கிடையாது. நான் இதுதான், அயோத்தி தான் சிறந்தது, வேறு இடம் ஒத்து வராது, நான் வசிப்பதற்கு உரியது அல்ல என்று ஒதுக்கக்கூடியவன் அல்ல. எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களையும் சமானமாக பார்க்கக்கூடியவன், எல்லா இடத்திலும் ஒத்த ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை அனுசரிக்கக்கூடியவன். எனவே நான் எங்கு இருந்தாலும் எனக்கு அது அயோத்திக்கு இணையானது தான். நான் எந்த விதத்திலும் அதனால் பாதிக்கப்பட்டு விட மாட்டேன். எனவே நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ, நொந்து போவேனோ, வருந்து வேணோ என்றெல்லாம் என் தாயே, என் சிற்றன்னையே, நீங்கள் வருந்த வேண்டியதில்லை. கான் புக்கிடினும் கடல் புக்கிடினும், காட்டிற்குள் நுழைந்தாலும், புகுதல் புகு என்ற வார்த்தையிலிருந்து புக்கிடினும் என்ற சொல் வருகிறது, புகுந்தாலும் என்ற அர்த்தம். கான் புகுந்தாலும், கடல் புக்கிடினும், கடல் புகுந்தாலும், கடல் புகுதல் என்பது இங்கு தீவில் போய் வசிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். கடலுக்கு நடுவே ஒரு தீவு இருக்கிறது, அந்த தீவில் போய் வசிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும், கலிப்பேர் வான் புக்கிடினும், கலி என்றால் சத்தம், ஆரவாரம் என்று அர்த்தம். கலிப்பேர் வான், ஆரவாரமிக்க அந்த பெரிய வானத்தில், வானத்திற்கு நான் போகும்படி நேர்ந்தாலும், அங்கு புகும்படி நேர்ந்தால் அங்கு நான் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும், கலிப்பேர் வான் புக்கிடினும், பேர்வானம் பெரிய வானம், அதற்கு ஒரு அடை கொடுத்திருக்கிறார். கலி என்ற அடை, கலி என்றால் ஆரவாரம் என்று அர்த்தம். வானத்தில் ஏது ஆரவாரம் என்றால் அங்கு தேவர்கள் வசிக்கிறார்கள். அந்த தேவர்களினுடைய ஆரவாரம் பெரும் ஆரவாரமாக இருக்கும் என்பதனால் அந்த அடை கொடுத்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் இது தேவலோகத்தில் போய் வாழுதல் என்பது ஒரு சிறப்புக்குரிய நிலையாகிவிடும். எனவே தேவலோகம் என்று எடுத்துக்கொள்ளாமல் வானம், அந்தரத்தில் போய் இருத்தல், பூமியில் இடமில்லை, அந்தரத்தில் இரு என்று ஒரு எங்கும் கால் ஊன்ற முடியாதபடி அந்தரத்தில் இருக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டாலும் என்று பொருள் எடுத்துக்கொள்வதுதான் சரியாக இருக்கும், மிக பொருத்தமாக இருக்கும். தேவலோகத்தில் போய் இருக்கக்கூடிய நிலை என்பது பூலோகத்தை விட சிறந்த இடம் அல்லவா? எனவே அப்படி பொருள் எடுப்பது சரியல்ல. வான் என்பதற்கு தேவலோகம் என்ற பொருள் எடுப்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல. எனவே அந்தரம், பூமியிலும் கால்பதிக்க முடியாமல் வேறு எங்கேயும் தரித்து நிற்க முடியாமல் அந்தரத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலை, எனவே அங்கு அதற்கு கலி என்ற அடை, அந்த வானத்திற்கு அந்தரமாகி அந்த வானத்திற்கு கலி என்ற அடை வரும்போது, ஆரவாரம் என்ற அடை வரும்போது, அங்கு ஆரவாரம் மேகம் மேகம் மோதி இடி ஓசையால் ஏற்படக்கூடிய ஆரவாரம் நிறைந்த வானம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும் ஆரவாரம் கேட்கிறது அல்லவா மழைக்காலத்தில், அந்த இடி ஓசையால் பெரும் ஆரவாரம் உண்டாகிறது அல்லவா? எனவே அந்த கலி என்பதற்கு, கலி என்ற அடை வானுக்கு அந்த இடி ஓசையால் வரக்கூடிய ஆரவாரத்தை குறித்து பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலிப்பேர் வான் புக்கிடினும், ஆரவாரத்தை உடைய அந்த பெரிய வானத்தில் நான் போய் வசிக்கும்படி நேர்ந்தாலும், அதாவது அந்தரத்தில் நிற்கும்படியாக, நிற்கதியாக நிற்கும்படியாக நேர்ந்தாலும் கூட, எனக்கு அன்னவை மான் அயோத்தி, யான் புக்கது ஒக்கும், எனக்கு அவையெல்லாம் மாட்சிமை மிக்க சிறந்த உன்னதமான அயோத்திக்குள் யான் புகுந்ததற்கு சமானமாகும். ஒக்கும் என்றால் நிகராகும் என்று அர்த்தம். யான் புகுந்ததற்கு சமானமாகும், என யார் நலிகிற்கும் ஈட்டார். ஈடு என்றால் வலிமை என்ற பொருள், நலிதல் என்றால் வருத்துதல் என்ற பொருள். நலிதல் அது தன்வினையிலும் வரும். நலிதல் என்பது அவன் நலிந்து போனான் என்றால் அது தன்வினையாக வருகிறது, அவன் நலிந்து விட்டான், அவனே பலவீனப்பட்டு விட்டான். நலிதல் என்றால் பலவீனப்படுதல். அவன் நலிந்து விட்டான் என்று சொல்லும்போது அவன் பலவீனப்பட்டு விட்டான். அந்த அரக்கன் மனிதர்களை நலிந்தான் என்று வரும்போது அது பிறவினையாக வருகிறது. அவன் மனிதர்களை வருத்தினான் என்ற பொருளில் வருகிறது. இங்கு அதை போல பிறவினை பொருளில் என யார் நலிகிற்கும் ஈட்டார், என்னை யார் வருத்துகின்ற வலிமை உடையவர்கள் என்ற பொருளில் வருகிறது. நான் எங்கு இருந்தாலும் என்னை வருத்தக்கூடிய வலிமை உடையவர்கள் என்று யாரும் இல்லை. நான் அங்கு சௌக்கியமாகவே இருப்பேன். என்னுடைய நலம் பாதிக்கப்படாது. எனவே நீங்கள் வருந்த வேண்டியதில்லை. உண்புக்கு உயிர்புக்கு உணர்வுக்கு உளையற்க. உளைதல் என்றால் வருந்துதல். உளையற்க வருந்தாத வருந்தாது இருப்பீர்களாக. உளையற்க என்பது வியங்கோளாக வருகிறது. அங்கு முன்பு காண்டி என்ற வார்த்தையை பார்த்தோம் சென்ற பாடலில். காண்டி என்பது முன்னிலை ஏவல் வினை. அது முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளை ஒரு ஆளுக்கு சொல்லக்கூடியதாக அங்கு தெரிந்து விடுகிறது. அந்த வார்த்தையிலேயே முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை நோக்கி சொல்வதாக நமக்கு அது அங்கு தெரிந்து விடுகிறது. ஆனால் இங்கு உளையற்க என்பது அந்த ஒரு உளையற்க என்ற ஒரு வார்த்தையை மட்டும் வைத்து சொன்னால் அது யாருக்கு வேண்டுமென்றாலும் பொருத்தலாம், பலருக்கும் பொருத்தலாம். ஒரு பெருங்கூட்டத்தை நோக்கி கூட உளையற்க, நீங்கள் வருந்தற்க, உளையற்க. ஒரு கூட்டத்தை நோக்கியும் சொல்லலாம், ஒரு தனிநபரை நோக்கியும் சொல்லலாம், ஆணை நோக்கியும் சொல்லலாம், பெண்ணை நோக்கியும் சொல்லலாம். வியங்கோளுக்கும் ஏவல் வினைக்கும் வித்தியாசம் இதுதான். இரண்டிலும் ஒரு உத்தரவிடும் கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் வியங்கோளில் ஒரு மரியாதை கூடுதலாக வந்து சேரும். அங்கு நாம் பாலை பிரித்தறிய முடியாது. அது பலர் பாலா ஒன்றன் பாலா என்று நாம் அங்கு பிரித்து அடையாளப்படுத்த முடியாது. அதுதான் வியங்கோளுக்கும் ஏவலுக்கும் உரிய வித்தியாசம். இங்கு உளையற்க என்பது வியங்கோளாக வந்திருக்கிறது. வருந்தாதிருக்க, ஊன்புக்கு உயிர்புக்கு உணர்வுக்கு உளையற்க. உடலளவில், உயிரளவில், உணர்வின் அளவில் வருந்தாதீர்கள். இந்த நான் காரணகம் போகிறேன் என்ற இந்த கவலை உங்களுடைய உடலுக்குள் புகுந்து, உயிருக்குள் புகுந்து, உணர்வுக்குள் புகுந்து, இப்படியெல்லாம் இந்த செய்தியை உங்களுக்குள் போக போக விட்டு நீங்கள் வருந்த தேவையில்லை. சாதாரணமாக அதை விட்டுவிடுங்கள். அந்த செய்தியை உள்ளுக்குள் வாங்கிக்கிடாதீர்கள். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, மனதில் வைத்து கொண்டிருக்காதே, இதை விட்டுவிடு என்று ஆறுதல் படுத்தும் போது சொல்லுகிறோம் அல்லவா, அதை போல சொல்கிறார். இந்த விஷயத்தை மனத்திற்குள் போகவிட்டு, ஊன்புக்கு, இந்த விஷயம் உங்களுடைய உடலுக்குள் புகுந்து, உங்களுடைய உயிருக்குள் புகுந்து, உங்களுடைய உணர்வுக்குள் புகுந்து நீங்கள் வருந்தாதீர்கள். இப்படி இதை இந்த விஷயத்தை அப்படி உங்களுக்குள் புகவிட வேண்டாம். நீங்கள் இதை விட்டுவிட்டு வேறு காரியங்கள் பாருங்கள். தகப்பனாருக்கு வேண்டிய, என்னுடைய தகப்பனாருக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இந்த கவலையிலேயே நீங்கள் அந்த கடமையை செய்ய தவறிவிடக்கூடாது. எனவே இந்த கவலையை நீங்கள் விட்டுவிடுங்கள். இவை உங்களுக்குள் போக அனுமதிக்காதீர்கள். வருந்த தேவையில்லை, வருந்தாதீர்கள் என்று சுமத்திரைக்கு ராமன் ஆறுதல் கூறுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, எனையார் நலிகிற்கும் ஈட்டார்க்கு இன்னொரு முறை விளக்கம் கூற முடியுமா ஐயா? ஆமாம், எனையார் எனை எனை இவை என்பது, யாவும் ஆமாம், எனை அதாவது எனை எண்ணெய் என்பதனுடைய இடைக்குறை எனை. எண்ணெய் யார் நலிகிற்கும் ஈட்டார். அது நலியும் ஈட்டார் என்று சொன்னாலே போதும். அதில் கிள் என்ற ஒரு இடைநிலை வந்திருக்கிறது. என்னை யார் நலியும் ஈட்டார். ஈடு என்றால் வலிமை என்று அர்த்தம், ஈட்டார் என்றால் வலிமை உடையவர் என்று அர்த்தம். இப்போது வீட்டை உடையவரை வீட்டார் என்று சொல்கிறோம் அல்லவா, வீட்டார் அந்த வீட்டார் வந்தனர் என்று சொல்கிறோம் அல்லவா. அதே போல வீட்டை உடையவரை வீட்டார் என்று சொல்வது போல ஈட்டை உடையவர் ஈட்டார், வலிமை உடையவர் என்று பொருள். என்னை யார் நலியும் வலிமை உடையவர், நலிதல் என்றால் வருத்துதல், என்னை யார் வருத்துகின்ற வலிமை உடையவர் என்று பொருள். அங்கு நலியும் என்று சொன்னாலே போதும், கூடுதலாக கில் என்ற ஒரு இடைநிலை வந்திருக்கிறது. கில் என்பதை ஆற்றல் உணர்த்தும் இடைநிலை என்று சொல்வார்கள். நலியும் ஈட்டார் என்பதிலேயே அவன் சொல்ல வந்த கருத்து அடங்கி விடுகிறது. கூடுதலாக கில் என்பது சேரும்போது அது ஆற்றல் உணர்த்துகிறது. என்னை யார் வருத்தும் ஆற்றல் உடைய வலிமை உடையவர் என்று ஒரு கூடுதலாக அதை அழுத்தி சொல்வது போல் அந்த கில் வருகிறது. அந்த வல்லமை உடையவர் யார் என்று கேட்பது போல அந்த கில் என்ற அந்த இடைநிலை அங்கு இடையில் வந்து சேர்கிறது. எனவே நலியும் ஈட்டார் என்பது நலிகிற்கும் ஈட்டார் என்று வருகிறது. பொருள் ஒன்றுதான், நலிதல் என்றால் வருத்துதல் என்று பொருள். சரி, இது ஒரு நலியும் ஈட்டார் கேள்வியா என்றால் வருது, இது ஒரு கேள்வியா கேள்வி வருது. தான், கேள்வி கேள்வி. என்னை யார் வருத்தக்கூடிய வலிமை உடையவர், அதற்கு விடை யாரும் இல்லை. அந்த கேள்விக்குள்ளேயே விடையும் பொதிந்திருக்கிறது. என்னை வருத்தக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லா இடங்களிலும் நான் சௌக்கியமாக இருப்பேன். இங்கு ராமன் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தினான் என்று சொல்வதை விட, என்னை வருத்தக்கூடிய வலிமை உடையவர்கள் யாரும் இல்லை என்று தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் நான் எல்லோரிடமும் சமாதானமாக இருக்கக்கூடியவன், எல்லோரையும் அரவணைத்து இருக்கக்கூடியவன், யாரிடமும் பகைமை பாராட்டாதவன். எனவே என்னை வருத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று தன்னுடைய அந்த நட்புத்தன்மை, எல்லோருடையும் இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த குணம், அதை குறித்து சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, யாரிடமும் பகை இல்லாவிட்டாலும் யாரும் நம்மை வருத்த மாட்டார்கள். நமக்கு வலிமை இருந்தாலும் யாரும் நம்மை வருத்த முடியாது. இரண்டும் இரண்டும் பொருந்தக்கூடியதுதான். இங்கு ராமன் வீரனும் கூட, அவன் எல்லாரிடமும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவனும் கூட. எனவே அவன் இரண்டு விதமாக பொருள் தொனிக்கும்படி இந்த வாக்கியத்தை பேசியிருக்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சமநிலையில் இருக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆ சமநிலை, அதாவது எங்கே சென்றாலும் சமநிலையில் இருக்கிறார். ஆ சமநிலையில் இருப்பவர், அதாவது வீணாக பகையை அவராக உருவாக்க மாட்டார் யாரிடமும். அவருடைய தன்மை அது அல்ல. ராவணன் என்ற பகை இவர் தேடிக்கொண்டதல்ல, அதுவாக தேடி வந்தது. இருந்தாலும் அந்த ராவணனை அவர் மன்னித்து விடுவதற்கு எவ்வளவோ தூரம் ஆயத்தமாக இருந்தார். இன்று போய் நாளை வா என்றெல்லாம் கூறினார். ஆனால் ராவணன் விடவில்லை, அதனால் அந்த போர் தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது. ராமனை ஒரு சமாதான தூதுவனாகத்தான் நாம் ராமாயணத்தில் பார்க்கிறோம், கம்ப ராமாயணத்தில் பார்க்கிறோம். ஆனால் அந்த போர் தவிர்க்க முடியாத போது அவர் போரிடுவதாக வருகிறது. ஐயா, அதே போல் வாலியிடமும் சமாதானம் செய்தாரா ஐயா ராமன்? அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியாக காலந்தோறும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அங்கு அந்த ராமன் மறைந்து நின்று வாலியை கொன்றது இன்னும் ஒரு ராமன் மீது எதிர்மறை தன்மையை உருவாக்கக்கூடிய ஒன்றாகவே பேசப்படுகிறது. அது குறித்த பட்டிமன்ற விவாதங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அந்த பகுதிக்கு போவோம், அந்த வாலி வத படலத்திற்கு போவோம். அந்த இடத்தில் நாம் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அது ஐயா, இந்த கடைசிக்கு முந்தின வரி, ஊன் புக்கு உயிர் புக்கு உணர் புக்கு உரையற்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது ஆமாம். வந்து அந்த போன வரி வந்து அதுவும் சுபத்திரியிடம் சொல்வதா? அதாவது புக்கு என்றால் புகுந்த கான் புக்கிடணும், ஆமாம், அதாவது அதாவது அங்கு கான் புக்கிடணும், கடல் புக்கிடணுங்கிறது தன்னை சொல்கிறார், நான் அதுக்குள் புகுந்தாலும் புகுந்தாலும். இங்கு புக்கு என்பது இந்த கவலை, இந்த செய்தி, ராமன் காட்டுக்கு போகிறான் என்ற செய்தியானது உன்னுடைய ஊனுக்குள் புகுந்து, உயிருக்குள் புகுந்து, உணர்வுக்குள் புகுந்து நீ வருந்தாதே. எது புகுவது என்பது இங்கு சொல்லப்படவில்லை. அது நாம் அந்த கதையின் ஓட்டத்தில் இந்த ராமன் காடு போகக்கூடிய செய்தி, கவலைக்குரிய இந்த செய்தி, இது உன்னுடைய ஊனுக்குள் புகுந்து, உயிருக்குள் புகுந்து, உணர்வுக்குள் புகுந்து நீ கவலை வருந்தாதே. இவையில் உணர்வுக்குள் ஊனுக்குள் இதை புகவிடாமல் செய்துவிடு, உள்ளுக்குள் நீ வைத்துக் கொண்டிராதே என்று சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? சுமித்திரையை நோக்கி சொல்லுவீங்க, நீங்கள் சுபத்திரை என்று சொன்னீர்கள், சுபத்திரை வேறு, சுமித்திரை வேறு. இவள் சுமித்திரை, சுமித்திரை. சுபத்திரை என்பவள் அங்கு மகாபாரதத்தில் வருகிறாள். மகாபாரதம் அவள் வேறு, அது அவளுடைய கிருஷ்ணரின் சகோதரி. ஆமாம், கிருஷ்ணரின் சகோதரி கிருஷ்ணனின் சகோதரி. சகோதரியா? சுமித்திரை. ஐயா, சுமித்திரை சுமித்திரை. உலையற்கன்னு இன்னொரு முறை என்ன விளக்கம் சொன்னீங்க? உழையாதே, இது உழையற்க, உழையாதே, உலை உழையாதே, உழையாதே என்று சொன்னால் அது ஏவல் வினையாக ஆகிவிடும். உழையாதே என்ற அர்த்தத்தில் தான் உழையற்க என்று வியங்கோள் வினையாக சொல்கிறார். உழைதல் என்றால் வருந்துதல் என்று அர்த்தம். வருந்தாதே, வருந்தற்க என்று சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வருந்தற்க, வருந்தாது இருப்பாயாக என்று அர்த்தம். ஐயா, இப்போ கூட நம்ம வந்து மன உளைச்சல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சொல்லுகிறோம், சொல்லுகிறோம். அது இதில் என்னன்னா, நாம் மன உளைச்சல் என்று சொல்லும்போது அதற்கு இரண்டு லை போடக்கூடிய, அந்த இந்த லை, இந்த ஒற்றல் லகர லையும் போடுவோம், வருடல் லகர லையும் போடுவோம், உளைச்சல் என்றும் சொல்வோம். ரெண்டு விதமாகவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. சில வார்த்தைகளுக்கு இந்த எழுத்தும் பயன்படுத்தலாம், அந்த எழுத்தும் பயன்படுத்தலாம் என்று வரும், அந்த மாதிரியான ஒரு வார்த்தை இது. அதே போல சென்ற பாடல்லையும் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த உலை உதிக்கும் உலையுள் அப்புறம் அங்கே உலை பார்த்தோம் அந்த. அந்த உலை வேற, அந்த உலை என்பது அது ஒரு பெயர் சொல்லாக அந்த தீ வளர்க்கும் இடத்தை குறிக்கிறது. அங்கு அந்த இடத்தில் அந்த உலை என்பதற்கு அந்த லை மட்டும்தான் வரும், வேறு லை போடக்கூடாது, அது பொருந்தாது. இது வினை, அது பெயர் சொல், இது இல்ல அது வினை. இல்ல, அது அதாவது ஒரே சொல் இரண்டு இரண்டு, விதமான. ஆமாம், அங்கே வினை. வந்து உலையை மனதோடு ஒப்பிடுகின்றார், இங்கே இங்கேயும் மனதோடு ஒப்பிடுகின்றார், ஆனால் இங்கே வருத்தத்தோடு ஒப்பிடுகின்றார். ஒப்பிடவில்லை, வருந்தாதே என்று சொல்கிறார், வருந்தாதே. ஆமாம், அதாவது அந்த இங்கு வருத்தத்தை குறிக்கும் விதமாக வந்திருக்கிறது அந்த வார்த்தை, அங்கு அந்த உலைக்களத்தை குறிக்கக்கூடியதாக வருகிறது, அவ்வளவுதான். ஆமா ஐயா, ஒரே அந்த வார்த்தை தான் அர்த்தம் வேறுபடுகிறது. இரண்டும் உழைத்து, மனதில் ஏற்படுகின்ற உணர்ச்சி, ஒன்று ஒன்று உவமானமாக கூறுகின்றார், இன்று இங்கு அதன் பொருளாகவே கூறுகின்றார். இல்லை ஆமாம். ஜெயராம், அங்க வந்து உலை வந்து ஐயா சொல்ற மாதிரி அது அந்த தீ மூட்டும் இடம் இல்லையா? அல்ல, அது உவமானமாக மனதில் ஏற்படுகின்ற அந்த கொந்தளிப்பை அதை உவமானமாக பயன்படுத்துகிறார். இரண்டும் மனதில் ஏற்படும். அதாவது இல்லை இல்லை, நீங்க அதாவது உலையை உவமானமா ஆக்கல, அவரு நெருப்பை தான் உவமானமாக்குறார். ஒரு தீ என கொதிக்கும், தீயை போல கொதிக்குது, அது எந்த தீ என்றால் கொல்லனுடைய உலையில் உருவாகின்ற தீ, தீயை போன்ற கொதிப்பு என்று சொல்கிறார். அங்கு ஓமானம் என்பது நெருப்பு தான் ஓமானமாகிறது, அந்த நெருப்பு மன உலையில் உண்டாகின்ற நெருப்பு, அது அந்த உலை என்பது அந்த நெருப்புக்கு அடையா வருகிறது, அது உலையில் உண்டாகக்கூடிய நெருப்பு, அது போல கொதிக்குது, அந்த நெருப்பை போல கொதிக்கிறது. சரியா? அது பொதுவாக இப்படியும் சொல்வார்கள், உலை போல கொதிக்கிறது, கொல்லன் உலை உலை போல போல, கொதிக்கிறதும். ஆமா ஐயா, அது ஆமாம், மாதிரி வருது. கொல்லன் உலை போல கொதிக்குதடி என்பயிறு என்று அழுகணி சித்தர் என்ற ஒரு சித்தர் பாடுகிறார். கொல்லன் உலை போல கொதிக்குதடி என்பயிறு, உலை என்று சொல்லக்கூடிய உலையையே உவமானமாக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்கிறது, உலை போல கொதித்தல் என்று சொல்லுவார்கள். அது கொல்லன் உலை போல கொதிக்கிறது என்று சொல்லலாம், அல்லது வீட்டில் நாம் சாதம் வடிப்பதற்கு உலை கொதிக்கும் அல்லவா, அதுவும் கத கத கத கத என்று கொதிக்கும், அதை ஆக உலை கொதிக்கிறது என்று உலையையே ஓமானமாக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல, அதுவும் சரிதான், உலை என்பது ஓமானமாக வரும். ஆனால் பாடலில் அவர் உலைக்குள்ள உருவாகின்ற தீயை போல கொதிக்கிறது என்று சொல்கிறார். உலை போல கொதிக்கிறது என்று சொல்லும் போதே உலைக்குள் உள்ள தீயைத்தான் அது குறிக்கிறது. நாம் தீயைத்தான் குறிப்போம். உலை போல கொதிக்கிறது, கொல்லன் உலை போல கொதிக்கிறது என்றால் கொல்லன் உலையில் எது கொதிக்கும்? நெருப்பு தான் கொதிக்கும். வீட்டில் வைக்கக்கூடிய உலையில் தான் தண்ணீர் கொதிக்கும். ஆனால் கொல்லன் உதை உலையில் நெருப்பு தான் கொதிக்கும். எனவே கொல்லன் உலை போல கொதிக்கிறது என்று சொல்லும் போதே அங்கு நெருப்பு வந்து விடுகிறது. ஆனால் இங்கு அவர் கொஞ்சம் விரிவாக்க சொல்கிறார், உலைக்குள்ள நெருப்பு போல கொதிக்குது என்று சொல்கிறார். உலைக்குள்ள நெருப்பு தான் இருக்கும், அது அதோடு நிறுத்தி இருக்கலாம். உலை போல கொதிக்கிறது என்று சொன்னாலும் அந்த அர்த்தம் தான் வரும். அதை கொஞ்சம் அவர் நீட்டி சொல்கிறார், உலையில் உறுதி என கொதிக்கும் மனம் என்று. உலையில் தீதானே இருக்கும், உலை போல கொதிக்கும் என்று சொன்னாலே போதும் தான். ஆனாலும் அதை விரிவாக்கி சொல்லுகிறார். சரிதான், நீங்கள் அதை ஓமானமாக சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் சொன்னது ஒரு விதத்தில் பொருந்தக்கூடியது. சரி ஐயா, இதில் ஐயா, அழுகுணி அப்படின்னு என்ன அர்த்தம் ஐயா? அழுகுணி சித்தர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பாடல், அந்த பாடலை அந்த அந்த சித்தருக்கே ரெண்டு மூணு விதமாக பெயர்கள் சொல்லுகிறார்கள். சிலர் அழகணி சித்தர், அவர் அழகாக அணிநயம் அமைய பாடியிருக்கிறார், எனவே அவரை அழகணி சித்தர் என்று சொல்வதுதான் சரியானது என்று ஒரு சாரார் கூற்றாக இருக்கிறது. சிலர் அழுகுணி சித்தர் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் பொருந்துமா என்றால், அவருடைய அந்த பாடலை கேட்டால் ஒரு ஒப்பாரி வைக்கக்கூடிய தொனி அதில் இருக்கும். கொல்லன் இறைவன் என்று உலை போல நினைத்து உருகி பாடுற கொதிக்கிறது. மாதிரி, இறைவனை நினைத்து நினைந்து உருகி உருகி பாடுற மாதிரி, அந்த மாதிரி. உருகி உருகி உருகி பாடுற மாதிரி ஒரு ஒரு வேதனை தொனி அதுக்குள் இருக்கும். எனவே அழுது அழுது பாடுவது போன்ற ஒரு தொனி அதுக்குள் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் அவரை அழுகுணி சித்தர் என்று சொல்லுவதாகவும் அதுவும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் பேர் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நல்ல கருத்துக்கள் தான். அதில் அதை நீங்கள் அது கொஞ்சம் தான் பாடியிருக்கிறார். அந்த கொஞ்ச பாடல்களிலுமே நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் பாடியிருப்பார். பூடகமாக எல்லாம் கருத்துக்கள் அமைத்து பாடியிருப்பார். வாழை பழந்தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழந்தின்று சாவெனக்கு வந்ததடி, தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாகவல்லோ, வாழை பழந்தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ என்று ஒரு பாட்டில் சொல்லுவார். இது என்ன வாழைப்பழம் தாழைப்பழம் என்பது போல தெரியும். ஆனால் இதற்குள்ளெல்லாம் நல்ல தத்துவ கருத்துக்களை அமைத்து அவர் பாடியிருப்பார். அந்த மாதிரியாக அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கும். ஐயா, கடைசி கேள்வி, மான் அயோத்தின்னு சொல்றாங்களே ஐயா, அது மான்னா பெரியன்னு எடுத்துக்கலாம். மான் என்பது சிறப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மாண்பு என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, மாண்புமிகு அப்படின்னு சொல்லலாம். மாண்புமிகு என்றெல்லாம், அந்த சொல்லினுடைய அடிச்சொல் இதுதான். மான் என்பதுதான் சரி, மாண்புமிக்கவர். அதிலிருந்து தான் மாட்சிமை என்பதும் வருகிறது. இந்த மான் என்பதிலிருந்து தான் மாட்சிமை என்பதும் வருகிறது. மாட்சிமை தங்கிய பெரியோர்களே என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. மாண்பு, மாட்சிமை, மான், இவையெல்லாம் ஒத்த பொருள் தரக்கூடியவை. ஐயா, இந்த சரி, பாடல் விளக்கத்துல கூட ஒரு பழமொழி சுட்டி காட்டியிருக்கிறார்கள், ராமர் இருக்கும் இடம் அயோத்தி என்ற ஆமாம் பழ. ஆமாம் ஆமாம், அது பொதுவாக சொல்லக்கூடிய ராமன் எங்கு சென்றாலும் அது அயோத்தியாக மாறிவிடும். அது அதாவது அது எதற்கு சொல்லப்பட்டது என்றால், ராமன் காட்டுக்கு போகிறான், சீதையெல்லாம் நீ என்னுடன் வர வேண்டாம், உனக்கு அந்த காடு வருத்தம் தரும், நீ அங்கு அயோத்தியில் இருப்பதுதான் நல்லது என்று சீதைக்கு அவன் அறிவுரை சொல்கிறான். ஆனால் சீதை, எனக்கு ராமன் இருக்கும் இடம் தான், எனக்கு அயோத்தி, எனக்கு அயோத்தி தேவையில்லை என்று அவள் சொல்லுகிறாள். இலக்குவனும் அதே கோட்பாடு உடையவனாக இருக்கிறான், என் அண்ணன் எங்கு இருக்கிறானோ அதுதான் எனக்கு அயோத்தி என்று. இங்கு ராமனும் ராமனும் அதே அதே தொனியில் பேசுகிறான். ராமனும் அப்படித்தான் சொல்லுகிறார், நான் இங்கு ஆமாம், போகிறேனோ அது அயோத்தி. அதான் எனக்கு அயோத்தி. அப்படி இது வந்து எல்லாருமே அயோத்தியை பத்தி புகழ்ந்து சொல்ற மாதிரியே வருது அந்த இதுல சொல்றாரு அவரு. மத்தவங்க சொல்றது ராமன் தான் முக்கியம் அப்படின்ற ஆமாம், முன்னிலைப்படுத்தி மற்றவர்கள் சொல்றாரு. ராமனை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறார்கள். இங்கு ராமன் சொல்லுவது, எனக்கு நான் அயோத்தியில் என்ன சௌகரியத்தோடு இருப்பேனோ அதே சௌகரியத்தோடு எங்கும் இருப்பேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனவே நான் கஷ்டப்படுவேனோ ரொம்பவும் ஒரு இன்னல் மயமான வாழ்க்கைக்கு உள்ளாகி விடுவேனோ என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் சௌக்கியமாகவே இருப்பேன், அயோத்தியில் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருப்பேன் என்னை யாரும் வருத்த மாட்டார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் எங்கு சென்றாலும் எனக்கு அதுக்கு அயோத்திக்கு சமானமானது தான் என்று தன்னுடைய மனநிலையை தெரிவிக்கிறார். எந்த இடத்தையும் அயோத்தியாக தான் பாவித்துக் கொள்வேன் என்பதுதான் அவனுடைய கருத்து. அதை குறித்த கவலைக்கு நான் உள்ளாக மாட்டேன், ஐயோ காட்டுக்கு வந்து விட்டோமே, இப்படி கஷ்டப்படுகிறோமே, அது இவ்வளவு துயரமான வாழ்க்கையை என் தந்தை எனக்கு கொடுத்து விட்டானே, அயோத்தியில் நான் இப்போது சௌக்கியமாக இருந்திருக்கலாமே, இங்கு வந்து விட்டோமே என்று நான் கருத மாட்டேன். எங்கு சென்றாலும் அதே அயோத்தி போல கருதி சமமாக பாவித்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அயோத்தியில் எப்படி இருந்தனோ அப்படியே அங்கும் இருப்பேன், வருத்தம் என்பது எனக்கு மனதளவில் ஏற்படாது என்று சொல்லும் அவனுடைய மனக்கருத்தை சொல்லுகிறான். மற்றவர்கள் ராமனை சிறப்பிக்கும் விதமாக, ராமன் தான் உயர்ந்தவன், ராமன் தான் தங்களுக்கு எல்லாமானவன் என்ற அடிப்படையில் மற்றவர்கள் அப்படி சொல்கிறார்கள், ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று. ராமன் சொல்லுவது தான் எங்கு சென்றாலும் சமமாக இருக்கக்கூடியவன், தனக்கு அதனால் வருத்தம் வராது என்று தன்னுடைய மனநிலையை தெரிவிக்கும் விதமாக சொல்லுங்கள், அதான் வித்தியாசம். ஐயா, உளவியல் ரீதியாக கூட இது வந்து வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம மனத்துல தான் இருக்கு இன்பம் துன்பம் அப்படின்ற மாதிரியே வருது. அதேதான், அதேதான், உண்மைதான், உண்மை உண்மைதானே அது. அது மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாம் ஒரு இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மணிமாளிகை மாடங்கள், மலர்தூவிய மஞ்சங்கள் இவையெல்லாம் இருந்தும் மனம் நிம்மதியற்று இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். சாதாரண பாதையோரத்தில் வசிப்பவர்கள் ஒருவேளை அல்லது இருவேளை மட்டுமே உண்டுவிட்டு நிம்மதியாக கண் உறக்கம் உறங்குபவர்களும் இருக்கிறார்கள். எனவே மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும். மஞ்சத்தில் படுத்தும் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு தவிப்பவர்களும் இருக்கிறார்கள். பாதை ஓரத்தில் வாகன இரைச்சல்களுக்கு இடையே பூச்சி கடிகளுக்கு நடுவே அயர்ந்து நித்திரை புரிபவர்களும் இருக்கிறார்கள், கவலையின்றி இருப்பவர்களும் இருக்கிறார்கள். மனம்தான் இங்கு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதை தவிர புறச்சூழல்கள் அல்ல. புறச்சூழல் என்பது கொஞ்சம் ஒத்தாசையாக நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, புறச்சூழல் என்பது நம் மனத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தந்துவிடாது. மகிழ்ச்சி என்பது நாம் என்ன மனநிலையை உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இந்த நலிகிற்கும் இந்த கில் கில் என்ற இடைநிலை பல இடங்களில் வரும். திருக்குறளில் கூட இந்த கில் என்ற இடைநிலையை பயன்படுத்தி பல வார்த்தைகளை வள்ளுவர் பிரயோகித்திருக்கிறார். ஒறுக்கிற்பவர் செய்கிற்பார், செல்கிற்பின் நோற்கிற்பவர் என்றெல்லாம் திருக்குறளில் வரும். நோற்பவர் என்பதையே நோற்கிற்பவர் என்று சொல்கிறார். நோற்பவர் என்று சொன்னாலே போதும், நோற்கிற்பவர் என்று அங்கு ஒரு கில் என்ற ஒரு இடைநிலை சேர்த்து சொல்கிறார். அந்த வல்லமை உடையவராக அந்த நோற்பவர் இருக்கிறார் என்பதை குறித்து காட்டுவதற்கு அந்த கில் என்ற இடைநிலையை அவர் வேண்டுமென்றே சேர்த்து சொல்லுகிறார். அதே போலத்தான் இங்கும் ராமன் அதை சேர்த்து சொல்வதாக கம்பர் அமைத்திருக்கிறார், நலிகிற்கும் ஈட்டார் என்று. ஈடு என்றால் வலிமை, அது அரிய ஒரு சொல். நாம் இப்போது ஈடு என்பதை ஈடு இணை இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஈடு ஈடு என்பதை சமம் இணை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். ஈடு என்பது வலிமை என்ற பொருளில் அரிதாக இலக்கியங்களில் பயின்று வரும். ஈடு அழித்து உரித்தனை, ஒரு கரி ஈடு அழித்து உரித்தனை என்று திருஞான சம்பந்தர் பாடுகிறார். சிவனை குறித்து பாடும்போது யானையின் ஈடை அழித்து அதன் தோலை உரித்தவனே என்று சிவனை குறித்து சம்பந்தர் பாடுகிறார். அங்கு அந்த ஈடு என்ற வார்த்தையை அவர் பிரயோகிக்கிறார். அங்கு அந்த ஈடு வலிமை என்ற பொருளில் தான் வருகிறது. யானையை ஈடு அழித்து உரித்தான், வலிமையை அழித்து அதை அதனுடைய தோலை உரித்தான் சிவன் என்று சொல்லுகிறார். ஈடு என்பது வலிமை என்ற பொருளில் வருகிறது. ஐயா இரண்டு வார்த்தைகள் வச்சு, இப்போ மாப்பெரு மீச்சிறு அந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன பேரு இலக்கணத்தில்? ஆமா, மாச்சிறு. அப்பல்ல, மாச்சிறு என்பது மா என்பது பெரிய என்று மாப்பெரு அர்த்தம் வர, மீச்சிறு. சிறு என்பது சிறிய என்ற அர்த்தத்தில் வரும். மாச்சிறு என்றால் மிகவும் சிறிய என்ற அர்த்தம். அந்த மா என்ற அடை சேர்ந்ததுனால அப்படி வந்துடும். அது வேற இது இருக்கு. அது மீ மிசை, மீ மிஸ், மீ என்றாலே மேல் என்று அர்த்தம், மிசை என்பதும் மேல் என்று அர்த்தம். ஆக மீ மிசை என்று சொல்லும்போது அது இரண்டு சொற்கள் சேர்ந்து விடுகிறது. ஒரு பொருள் பன்மொழி என்று அதை சொல்லுவார்கள். ஒரு ஒரு பொருள் பொருள், பன்மொழி. ஒரு பொருளிலேயே பல சொற்கள் சேர்ந்து வந்திருக்கின்றன. மீமிசை, மாபெரும். அதே போல நீங்கள் மாச்சிறு என்பதை விட மாபெரும் என்று சொல்வது அதற்கு பொருத்தமாக இருக்கும். மா என்றாலும் பெரிய, பெரும் என்றாலும் பெரியதான். மாபெரும் என்று சொல்வதும் அதை போன்றதுதான். ஒரு பொருள் பன்மொழி. ஐயா நேரம் அநேகமாக முடிந்து விட்டது ஐயா. அப்படியா, முடிஞ்சு விட்டதா? ஆ, சரி. வேற ஏதாவது இதுலயே பார்க்கலாமா? சந்தேகம் இல்ல. இன்னொரு பாடல் பார்க்கலாமா? ஆ, நேரம் இல்லை, அல்லது வாசிக்கலாம், வாசிக்கலாம். மற்றவர்களுக்கு என்ன விருப்பம்? சரி, வாஸ் ஒரு பாடல் பார்க்கலாமா? எப்படி, என்ன நீங்க பேசுவது கேட்கவில்லையே. பார்க்கலாம் ஐயா. பார்க்கலாம் ஐயா. ஆச்சு சரி. ஆச்சு ஆச்சு. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்து கையை அனுப்பி வைத்த மர உரியை ஏந்தி கொண்டு பணிப்பெண்கள் வருகிறார்கள். அதை லக்குவன் பெற்றுக்கொள்கிறான். கையை மர உரியை அனுப்புகிறாள். மரவுரி என்பது மரப்பட்டைகளால் ஆன ஆடை. இந்த மரவுரி என்பது ஆங்காங்கே வரும். மரவுரி தரித்தான் ராமன், மரவுரி தரித்தான் ராமன் என்பது. அது தவம் செய்பவர்கள், அரச வாழ்க்கையை துறந்தவர்கள் அணியக்கூடிய உடை. துறவுக்குரிய அடையாளம் அது. உரி என்றால் ஆடை அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐயா? ஆ, மர உரின்னு சொன்னீங்களா ஐயா? உரி என்றால் அந்த பட்டை தான். அந்த உரி, உரி என்பது அந்த பட்டையை குறிக்கும். மரத்தினுடைய உரி, மரப்பட்டை என்று அர்த்தம். மர உரியால் ஆனது மர உரி. அது ஒரு ஆகுபெயராக அந்த ஆடையை குறித்து விடுகிறது. அப்படி குறிக்கிறது. சரி. மர உரியால் ஆன ஆடை மர உரி என்றே சொல்லப்படுகிறது. அதான் ஆகுபெயராக அது வருகிறது. அது அவ்விதமாக அவர்கள் ஆடை மாதிரியாக உருவாக்கி தவம் மேற்கொள்பவர்கள் அணிந்து கொள்ளக்கூடியது. அதை கைகேயியினுடைய பணிப்பெண்கள் கொண்டு வந்து ராமனிடத்து சேர்க்க வருகிறார்கள். அதை இலக்குவன் அண்ணனின் சார்பாக வாங்கிக் கொள்கிறான். அதை வாங்கி கொண்டு லக்வன் தான் வாங்குகிறார். அண்ணனுக்காக, அண்ணனோடு தானும் செல்வதற்கு இவன் முடிவெடுத்து விட்டதனால் தானும் அதை தரிப்பதற்காக வாங்கிக் கொள்கிறார். அவள் அங்கு ரெண்டு உடை அனுப்பியதாக வருகிறது. ரெண்டு உடை ராமனை கருதித்தான் அவள் அனுப்பியிருப்பாள். லக்வனுக்கும் சேர்த்து அவள் அனுப்பவில்லை. ராமனுக்கு இரண்டு உடை, ஒரு உடை அணிந்து கொள்வதற்கும் ஒரு உடை மாற்று உடையாகவும் பயன்படுத்த என்ற கருத்தில் அவள் இரண்டு உடை அனுப்பியிருக்கலாம். இலக்குவன் அதை வாங்கி வைத்துக் கொள்கிறான், ராமனோடு செல்ல வேண்டும் என்ற கருத்து அவனுக்கும் இருக்கிறதுனால் அவன் அதை வைத்துக் கொள்கிறான். இப்போது மர உடை அவர்கள் மர உரி தரித்துவிட்டு அவர்கள் செல்ல வேண்டியதுதான் பாக்கி. இப்போது இலக்குவன் தன்னுடைய தாயை நோக்கி விடை கொடுத்து அனுப்பும்படி வினவுகிறான். தன் தாயின் பாதங்களில் விழுந்து வணங்கி, ராமனோடு சென்று வருக என்று என்னை நீங்கள் அனுப்பி வழி அனுப்பி வைத்தால், அந்த வழி அனுப்பி வைக்க அந்த வார்த்தையே எனக்கு துணையாக இருக்கும், நீங்கள் வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறான், தாயை வேண்டுகிறான். அவனுக்குள் ஒரு அச்சம் இருக்கிறது. எனவே நானும் போகிறேன் என்றெல்லாம் கேட்காமல் சென்று வா என்று விடை கொடுத்து அனுப்பினால் எனக்கு அது துணையாக இருக்கும் என்று அதை வேறு விதமாக சொல்கிறான். அவள் மறுத்து விடுவாளோ, மகனே நீ போகாதே, கொடிய கானகத்திற்கு நீ செல்வதா, உனக்கா அந்த உத்தரவு வந்திருக்கிறது, நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிடுவாளோ என்ற ஒரு அச்சம், அல்லது ஒரு அப்படி வெளிப்படையாக சொல்லாமல் தான் செல்வதை குறித்து மிகவும் வருந்தி வேதனைப்பட்டு அல்லல் பட்டு ஆற்றாது அழுது தவித்து விடுவாளோ என்ற ஒரு கருத்து எண்ணம், இந்த எண்ணங்கள்லாம் அவனுக்குள் வந்ததனால் தாயிடம் விடைபெறுவதை அவன் ஒரு விதமான வேறு வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறான். நான் போகிறேன், என்னோடு அண்ணனோடு நடனோடு நானும் போகிறேன், அல்லது போகலாமா என்றெல்லாம் கேட்கவில்லை, போகலாமா என்று கேட்கவில்லை, நானும் போகிறேன் என்றும் சொல்லவில்லை. நான் போவதற்கு நீ போய் வா மகனே என்று நீ விடை கொடுத்து அனுப்பி வைத்தால் அதுவே எனக்கு வழித்துணையாக உதவும் என்று சொல்லுகிறான். அப்படி அவன் சொல்வதிலேயே நீ விடை கொடுக்க வேண்டும், வேறு எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை அவனுடைய சொற்றொடரிலேயே அமைந்து விடுகிறது. அவன் அவ்வாறு கேட்டதற்கு சுமித்திரையினுடைய பதில் என்னவென்பதுதான் அந்த 154வது பாடல். ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் ராமன் அம்மன்னவன், வையம் ஈந்தும் போகா உயிர் உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகா இனி இவ் வயின் நிற்றலும் ஏதம் என்றாள். ஆகாதது அன்று உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி, ஆகாதது அன்று, அதுவரைக்கும் ஒரு சொற்றொடர், ஆகாதது அன்று, நீ ராமனோடு செல்வது உனக்கு ஆகாததல்ல, நீ போகித்தான் ஆக வேண்டும், அது ஆகாததல்ல, நீ போக வேண்டும். ஆள் என்பது அசைச்சொல், அதற்கு நாம் தனியாக பார்க்க வேண்டியது, ஆகாதது அன்று, அதோடு ஒரு சொற்றொடர் முற்றுப்பிடுகிறது, ஆகாதது அன்று. நீ போகிறேன் என்கிறாயே, அது உனக்கு ஆகாததல்ல, நீ போக வேண்டும், போக வேண்டியதுதான், அது உனக்கு தேவையில்லை என்று நான் சொல்ல மாட்டேன், நீ செல்லத்தான் வேண்டும். உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி, நீ செல்லக்கூடிய அந்த வனம், ராமனோடு நீ செல்லக்கூடிய அந்த வனம் உனக்கு தான், உனக்கு இந்த அயோத்தி தான், இந்த அயோத்தி தான் உனக்கு அந்த வனம், அல்லது அந்த வனம் தான் உனக்கு இந்த அயோத்தி என்று பொருள் எடுக்கும் விதமாக உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி என்று சொல்கிறாள். மாகாதல் ராமன் அம்மன்னவன், ராமன் தான் உனக்கு மன்னவன், ராமன் வனத்தில் இருந்தாலும் அவன் துறவு ஏற்றி இருந்தாலும் ஒன்றுமற்றவனாக படை பரிவாரங்கள் செல்வங்கள் ராஜ்ய பொறுப்பு என்று எதுவும் அற்றவனாக அவன் இருந்தாலும் அவன்தான் உனக்கு மன்னவன். வையம் ஈந்தும் என்பதை அந்த முன்வடியோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அங்கு அதில் ஒரு அரைப்புள்ளி வைத்து அந்த சொற்றொடரை அதோடு முடித்திருக்கிறார் இந்த பதிப்பாசிரியர். மாகாதல் ராமன் அம்மன்னவன், அதில் ஒரு அரைப்புள்ளி வைத்து விட்டார். அங்கு சொற்றொடர் முடிந்து விடுகிறது அரைப்புள்ளி வைக்கும்போது. அங்கு அது முடியவில்லை. வையம் ஈந்தும், அதாவது இந்த ராஜ்யம், வையம் என்பது பூமியை குறிக்கக்கூடிய வார்த்தை, அது அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ராஜ்யத்தையே கொடுத்த பிறகும் கூட ராமன் தான் உனக்கு மன்னவன், அந்த வையம் ஈந்தும் என்பது அந்த முந்திய அடியோடு சேரும். வையம் ஈந்தும் மாகாதல் ராமன் அம்மன்னவன், நீ பெரும் அன்பு வைத்திருக்கக்கூடிய ராமன் அப்படியும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். மாகாதல் ராமன் என்பதை நீ பெரும் அன்பு வைத்திருக்கக்கூடிய ராமன் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் பேரன்புடைய ராமன் என்று ராமனுக்கு அடையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடை வரும்போது நமக்கு சௌகரியத்திற்கு ஏற்ப நாம் அடையை பொருள் எடுத்துக்கொள்ளலாம். மாகாதல் என்றால் பேரன்பன் என்று அர்த்தம். பேரன்பு ராமன் என்று பொருள் எடுக்கும்போது பேரன்புடைய ராமன் என்று பொருள் வருகிறது. அதையே கொஞ்சம் லக்வனை நோக்கி நீ பேரன்பு வைத்துள்ள ராமன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இது சுமித்திரையினுடைய கூற்றுதானே, உன்னுடைய பேரன்புக்குரிய ராமன், லக்வனை நோக்கி சொல்கிறார், உன்னுடைய பேரன்புக்குரிய அந்த ராமன் வையம் ஈந்தும் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்ட பிறகு, அந்த ராஜ்யமே இல்லாத நிலையை அவன் அடைந்து விட்ட பிறகும் அவன்தான் உனக்கு மன்னவன், அம்மன்னவன் அவன்தான். போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை, ராமன் காடு போக போகிறான் என்ற செய்தியை கேட்ட பிறகும் இன்னும் உயிர் கொண்டு இருக்கிறார்களே அவனுடைய தாய்மார்கள், இங்கு நாங்கள் இருக்கிறோமே, கைகேயி சுமித்திரை கோசலை என்று மூன்று தாய்மார்கள் இருக்கிறோமே, போகாமல் உயிரை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, ஈன்ற மகன், அன்புக்குரிய மகன், கண்ணாக வளர்த்த மகன் காடு போகிறான், கடும் துன்பம் ஏற்கப் போகிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகும் உயிரை வைத்து கொண்டு இருக்கிறோமே, தாங்கி கொண்டு இருக்கிறோமே, இந்த தாய்மார்கள் உனக்கு யார் என்று கேட்டால், நைட்டு சீக்கிரம் தூங்கணும், நைட் ரொட்டின் சீக்கிரம் முடியணும் அப்படின்னா நான் காலைல வைக்கிற குழம்பு நைட்டுக்கும் சேர்ந்த குழந்தை இப்ப நைட் ஏதாவது இட்லி தோசை சப்பாத்தி. பூங்குழல் சீதை, பூவை சூடிய பூந்தலை உடைய சீதைதான் உனக்கு தாய், தாய்மார்கள் எல்லா தாயாகவும் இருக்கக்கூடியவள், பெற்ற தாயாக நானாகவும் உன்னை அன்பாக வளர்த்த தாய்மார்களாகிய மற்ற இருவராகவும் இருக்கக்கூடிய தாய் உனக்கு சீதைதான். எனவே தாயை விட்டு பிரிகிறோம் என்று நீ வருந்த வேண்டியதில்லை, மன்னனை விட்டு பிரிகிறோம் என்று நீ வருந்தவில்லை. உனக்கு மன்னன் ராமன் தான், உனக்கு தாய் சீதைதான். எனவே நீ காடு செல்ல வேண்டும், காடு செல்வது தகுந்ததுதான், காடு நீ செல்ல வேண்டும், காடு செல்ல விடை கொடு என்று இலக்குவன் கேட்கிறான். அதற்கு எந்த எதிர்கருத்தும் சொல்லவில்லை சுமித்திரை, நீ காடு செல்ல வேண்டும், உனக்கு ராமன் தான் மன்னவன், சீதை தான் தாய் என்று சொல்லி வழி அனுப்புகிறாய். என்றே ஏகாய் என்று நீ கருதி நீ ஏகுவாயாக, ஏகாய் என்றால் ஏகுவாயாக, அது ஏவல் வினை, செல்வாயாக, முன்னிலை ஏவல் வினை, செல்வாயாக. இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள், இன்னும் நீ இங்கே ராமனோடு செல்லாமல் இங்கே நின்று கொண்டிருப்பது உனக்கு குற்றமாகிவிடும், ராமனோடு இதுநாள் வரைக்கும் நிழல் போல ஒன்றாயிருந்த நீ அவனோடு எல்லா காரியங்களிலும் துணை நின்ற நீ இப்போதும் நீ அவனோடு தான் செல்ல வேண்டும், இங்கே தாமதிப்பது உனக்கு குற்றமாகிவிடும், இவ்வளவு காலம் ராமனோடு இருந்த இலக்குவன் இப்போது காடு செல்ல போகிறான் ராமன் என்ற பிறகு என்றவுடன் அவனை போக விட்டு அவன் மட்டும் தாமதித்து அரண்மனையிலே நிற்கிறான் என்று யாராவது குற்றம் சொல்லிவிடப் போகிறார்கள். நல்ல காலத்திலெல்லாம் உடன் இருந்துவிட்டு கெட்ட காலம் வரும்போது கைவிட்டு விட்டான் இலக்குவன் என்று யாராவது குற்றம் சொல்லிவிடப் போகிறார்கள். எனவே நீ இவ்வையின் நிற்றலும், இந்த இடத்தில் நிற்றலும், வையின் என்பது இங்கு இடம் என்ற பொருளில் வருகிறது. இவ்வையின் நிற்றலும், இந்த இடத்தில் நீ நிற்பதும் ஏதம், உனக்கு குற்றமாகிவிடும், எனவே தாமதிக்காதே. உன் மன்னவனாக ராமனை ஏற்றுக்கொள். உன் தாயே தாயா தாய் உன் தாயாக இருப்பவள் சீதைதான். எனவே சீதையோடும் ராமனோடும் நீ ஐயோ இது வனம் செல்வதுதான் உனக்கு உரிய கடமை, நீ சென்றுதான் ஆக வேண்டும் என்று சுமித்திரை தன் மகனுக்கு உத்தரவிடுகிறார். எந்த வருத்தத்தையும் தன் மகன் காடு செல்கிறான் என்பதை குறித்து அவள் வெளிப்படுத்தவில்லை. நீ காடுதான் செல்ல வேண்டும் என்று மகனுக்கு உத்தரவிடுகிறாள். அந்த அளவிற்கு அவர்கள் ராமனை மதித்திருக்கிறார்கள், ராமன் மீது அன்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். லக்வன் ராமனோடு பின் சென்றான் என்பது அவனுடைய சகோதர பாசத்தை காட்டுகிறது. ஆனால் சுமித்திரை தன் மகனை நீயும் உடனே ராமனுடனே செல்லு செல் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. ராமன் மாற்றாள் மகன், அவன் காடு செல்கிறான் என்றால் அவன் போகலாம், தன் மகனையும் உடன் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுமித்திரை அனுப்புகிறாள். அங்குதான் அவளுடைய அந்த பரந்த மனப்பான்மை, ராமன் மீது அவள் கொண்டிருக்கக்கூடிய தூய அன்பு வெளிப்படுகிறது. நீ இங்கு இனிமேல் நின்று கொண்டிருப்பதும் உனக்கு குற்றம், உடனடியாக ராமனோடு நீ இணைந்தே செல் என்று மகனுக்கு உத்தரவிடுகிறாள். இதில் அரிய வார்த்தை என்று வந்திருப்பது இரண்டே வார்த்தைகள் தான், வையின் என்ற ஒரு வார்த்தை, ஏதம் என்ற ஒரு வார்த்தை. வையின் என்பது இடம் என்ற பொருளில் வருகிறது. ஏதம் என்பது குற்றம் என்ற பொருளில் வருகிறது. இவர்களும் மான் பிறந்த மானமும் மானா ஓகையும் ஏதம் இறைக்கு என்று திருக்குறளில் ஏதம் என்ற சொல் குற்றம் என்ற பொருளிலேயே வருகிறது. அதே பொருளில் இங்கேயும் வந்திருக்கிறது. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். வையின் என்பதும் இடம் என்ற பொருள். அவர் வையின் விதும்பள் என்ற ஒரு அதிகாரமே இருக்கிறது திருக்குறளில், காமத்து பாடில் வரும். அவர் வையின் விதும்பல், தலைவி இடத்து தலைவன் விரைதலும், தலைவன் இடத்து தலைவி விரைதலும், ஒருவரிடத்து மற்றொருவர் விரைதல், அதை குறித்து சொல்லக்கூடிய அதிகாரம் அது. அதற்கு அவர் வையின் விதும்பல் என்று வள்ளுவர் தலைப்பிட்டிருக்கிறார். அங்கு அந்த வையின் என்பது இடம் என்ற பொருளில் வருகிறது. இங்கும் வையின் என்பது இடம் என்ற பொருளிலேயே வந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்க. சந்தேகங்கள் இல்லையா? சந்தேகங்கள் இல்லையா? ஆ சரி, இது ஒரு எளிய பாடல் தான். ஆகாதது அன்று உனக்கு அவ்வயோத்தி, உனக்கு அவ்வனம். ஆகாதது அன்று உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி, மாகாதல் ராமன் அம்மன்னவன் வையம் ஈந்தும். மாகாதல் ராமன் அம்மன்னவன் வையம் ஈந்தும், அதை சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மாகாதல் ராமன் அம்மன்னவன் வையம் ஈந்தும், போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை. போகா உயிர் தாயர் என்று தங்களை குறித்து அவள் தானே பழித்து சொல்லிக் கொள்கிறாள். தங்கள் மூவரை குறித்தும், சுமித்திரையாகிய தன்னை குறித்தும், கையையை குறித்தும், கோசலையை குறித்தும், மூவரையும் சேர்த்து போகா உயிர் தாயர், ராமன் வடமேகிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகும் உயிரை போகாமல் வைத்திருக்கிறார்களே, உயிரை போக விடாமல் வைத்திருக்கிறார்களே இந்த தாயர் என்று அவர்களை தங்களை குறித்து தானே பகழ்த்து கொள்கிறாள். அந்த தொனி அந்த சொற்றொடரில் அமைந்திருக்கிறது. தாயார் அப்படின்னா அவர்களுடைய தாயர்னு வந்திருக்கீங்க. தாயார் தாயர் ரெண்டுமே ஒரே பொருளில் வருவது தான். அது நெடிலாக வருகிறது, இது குறியிலாக வருகிறது, ரெண்டும் ஒன்று தான். அங்கு தாயார்னு நெடியிலாக போட்டால் அங்கு ஓசை அவ்வளவு சிறப்பாக வராது என்பதற்காக குறியில் போட்டிருக்கிறார். ஐயா, வையம் வைய வைக வையகம்னு வருதெல்லாம் தமிழ் வார்த்தையா இல்ல வடமொழி வார்த்தையா ஐயா? தமிழ் வையம் என்பது தூய தமிழ் வார்த்தை தான், அதில் மாற்று கருத்து இடமில்லை. சரி, அதே போல தாயார் ஐயா. என்று சொல் தாயார் என்று சொல்லும் போது அது இப்போது ஏதோ ஒருமையில் ஒரே ஒரு தாயாரை குறிப்பது போலவும், தாயர் என்று சொன்னால் அது பலரை குறிப்பது போலவும் ஒரு தோற்றம் தோன்றும். ஆனால் தாயார் என்பதும் பன்மைதான், தாயர் என்பதும் பன்மைதான். நாம் இப்போது ஒரு தாயை குறிப்பதற்கு மரியாதையாக தாயார் என்று சொல்கிறோம். ஆனால் தாயார் என்றாலே அது பல தாய்மார்களை குறிக்கக்கூடியதுதான், பல தாய்களை குறிக்கக்கூடியதுதான், அது பன்மை சொல் தான். மரியாதையாக நாம் அதை ஒரே தாயை குறிப்பதற்கு தாயார் வந்தார் என்று ஒருவரை மட்டுமே நாம் சொல்கிறோம். ஆனால் அது பன்மை தான். ஆ, சொல்லுங்கள். ஐயா, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வாழ்வான்னு ஒரு வரும் இல்லையா? ஆமாம், அங்கு அந்த வையம் என்பது வையம் அவருடைய, அதே ஆமாம், அதே அதே பொருள். வையத்தழமைகொள் என்று பாரதி பாடுகிறார் அல்லவா ஆத்திச்சூடியில், வையத்தழமைகொள் ஐயா. அந்த வையம். சொல்லுக்கு வேர் சொல் எதுவா இருக்கும் ஐயா? வையம்னே வேர் சொல் இருக்குமா? அது இந்த வை என்பதிலிருந்து வருகிறது. வை எல்லாம் வைக்கப்படுவதற்கான இடம் வையம். எல்லாமே வைக்கப்பட்டிருப்பது எங்கே வைக்கப்பட்டிருப்பு வை வைக்கப்பட்டிருக்கின்றன? பூமியில் தானே வைக்கப்பட்டிருக்கின்றன. அது ஒரு காரண பெயர் தான். அந்த வை சரி. என்பதிலிருந்து வையம் வருகிறது. வைக்கப்பட்டிருக்கும் இடம் வையம், அனைத்தும் அதில் மீது தானே வைக்கப்பட்டிருக்கிறது. சரி. ஏகா என்றால் நினைப்பாயாக அப்படின்னு சொன்னீங்களா? ஏகாய் செல்வாயாக. நீங்க என்ன சொன்னீர்கள்? என்றே பூங்குழ சீதை என்றே ஏகாய் அப்படின்னா ஆமா, என்றே நினைத்துக் கொள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அல்ல, என்றே என்பதிலே என்று நினைத்து கொண்டு என்பது வந்து விடுகிறது. சீதை என்றே, சீதை என்று நினைத்து கொண்டு ஏகாய் செல்வாயாக. ஏகாய் ஏகுதல் என்றால் செல்லுதல் என்றார். வனம் ஏகுதல் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஏகுதல் அதிலிருந்து வருவது ஏகாய். என்றே ஏகாய் என்றால் அந்த என்றே என்பதிலேயே என்று நினைத்து கொண்டு என்பது வந்து விடுகிறது. என்றான், இப்போது நான் அங்கு சொல் நான் அங்கு செல்கிறேன் என்றான் என்று சொல்லும் போதே என்று சொன்னான் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அது என்றான் என்பதிலேயே என்று சொன்னான் என்பது அடங்கி விடுகிறது. அதுபோல இங்கு என்றே என்பதிலேயே என்று நினைத்து ஏகாய் செல்வாயாக என்பது வந்து விடுகிறது. ஓ என்று அர்த்தம். ஓ ஓவாயாக. அப்போவாயாக என்றார். போவாய், அதற்கு ஒரு எதிர்மறை பொருளும் உண்டு. ஏகா ஏகாதே என்று கூட அதற்கு அர்த்தம் எடுக்க இடம் உண்டு. இங்கு நாம் செல்வாயாக என்று ஒரே அர்த்தம் தான் பார்க்க இடம் இருக்கிறது, வேறு அர்த்தம் எடுப்பதற்கு இடமே கிடையாது. ஆனால் அந்த சொல்லுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த சொல்லை எடுத்து வைத்து கொண்டு அதற்கு பொருள் சொன்னால் ஏகா என்பதற்கு ஏகாதே என்ற பொருளும் சொல்லலாம். வாராய், நீ வாராய் என்று சொல்லும்போது வருவாயாக வருவாயாக என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. வாராய் வரமாட்டாய் வரமாட்டாய் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அதே போல போகாய்னு சொல்லாமயா? போகாய். ஆ, போகாய் சொல்லலாம். என்றே போகாய், போக போவாயாக, போகாய் சொல்லலாம். அனைவருக்கும் நேரம் ஆகிவிட்டது நினைக்கிறேன். முடித்துக் கொள்ளலாம், ஒரு தடவை வாசித்து விடலாம். படிக்க ஆரம்பிக்கிறீங்களா யாராவது? நீங்களே படிங்க சார். சரி, பாடல் 152. உதிக்கும் உலையுள் உரு தீயென ஊதை பொங்க, கொதிக்கும் மனம் எங்கனம் ஆற்றுவேன், கோல் இழைத்தால் மதிக்கும் மதியாய் முதல் வானவர்க்கும் வழி ஈதாம், விதிக்கும் விதியாகும் என்வில் தொழில் காண்டி என்றான். நல்ல, நான் படிக்கிறேன். வான்புக்கிடினும் கடல் புக்கிடினும் கான் களிப்பு. கான் புக்கணும், முதல்ல கான் தானே வருகிறது, கான் தான் சொன்னீங்களா? கான் புக்கிடினும் கடல் புக்கிடினும் களிப்பேர் வான்புக்கிடினும் எனக்கு அன்னவை மான் அயோத்தி, யான் புக்க ஒக்கும் எனையார் நலிகிற்கும் ஈட்டார் நலிகிற்கும் ஈட்டார் ஊன்புக்கு உயிர்ப்புக்கு உணர்வுக்கு உலையற்க என்றான். வேற வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிட்டேன். வாசிக்கிறேன். ஆகாததென்றால் உனக்கவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் மாகாதல்லிராமன் அம்மன்னவன் வையம் ஈந்தும் புகா உயிர்த்தாயார் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய் இனி இவ்வையின்றிற்றலும் ஏதம் என்றான். நல்லா இருக்கு. நீங்கள் அந்த ஒவ்வொரு அடியிலையும் கடைசியில் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தீங்க, அதுதான் சரியான வாசிப்பு முறை, சரியாக சொல்லுங்கள். ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, அதில் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கணும் அந்த அடி முடிவில். அடுத்த அடி கொஞ்சம் அந்த இடைவெளிக்கு இடைவெளி விட்டு அடுத்து எடுக்கணும். ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் ராமன் நம் மன்னவன் வையம் இந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகா இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள். அப்படியே அந்த ஒவ்வொரு அடியிலையும் ஒரு இடைவெளி கொடுத்து அடுத்த அடியை எடுத்து படிக்கும்போது ஓசை சிறப்பாக வரும். அது நீங்கள் இயல்பாக அந்த சில அடிகளில் இடைவெளி விட்டீர்கள். சரியாக. சரி, தேங்க்யூ, நன்றி. அடுத்து படிக்கிறீங்களா கமலா? நேரமாகி விட்டது எனக்கு. சரி, ஆமா முடிச்சுக்கலாம் இதோட. நன்றி அனைவருக்கும். தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல மகிழ்ச்சி அனைவருக்கும். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும்.